பெண்ணே இந்த முடிவு எடுக்கின்றாய், உன் உயிரனு கூறி சத்தியம் பேசி தூக்கி எறிகின்றாய், உன் வார்த்தை மனதை ரணமாயாக்கின்றாய், நம் உறவை மறந்து மறுநொடியில் என் மூச்சை பறிக்கின்றாய். நானானா இல்லை, என் நெஞ்சம் இங்கே இல்லை, என் வேஷத்தை மீற அதை என்னால் முடியவில்லை, கண்டிரந்து பார்க்கும் முன்னே என் முன்னே வேற உருவம், நான் வாழும் இந்த வாழ்க்கை வேண்டாம் இந்த பொய் வேஷம், விட்டு போ விட்டு போ தள்ளி தூரம் போ, நானும் முன்னதில்லையே உண்மை கசக்கின்றதே, விட்டு போ தள்ளி தூரம் போயின் முக முடியும் மெல்ல கலர்கிறதே. என்னோட முதல் காதலும் மறவும் முடியல, நமக்குள்ளே இருந்த ஆறுதல் அதிகமாக எனக்கு வழிகள் தர விரும்பவில்லை. காலங்கள் பேசும் பல மாற்றங்கள் காணும் வரும் வரை உண்மை ஏதோ அதுவே நிலைத்திடுமே, காதலும் உன்னை சுத்தி போனாலும் வழியோடு முதல் பெண்ணை மறக்கவே முடியும் வாழ்விலே, அன்று அழைத்து உன்னை அழைக்க மனம் தடுமாறுதே, உன் உணர்வை நான் மதித்து வெளிவேஷம் போடுறேன், உழைச்சு போ சொல்லும் ஒரு பக்கம் அணைத்து போ, பாவம் பார்த்திட முடிவில்ல ஒரு உறவில் சிக்கி கொண்டனே, விட்டு போ தள்ளி தூரம் போனாலும் நின்றதில்லையே உண்மை கசக்கின்றதே, விட்டு போ தள்ளி தூரம் போயின் முகமுடியும் மெல்ல கலர்கிறதே.